আসসালামু আলাইকুম রাহমাতুল্লাহি তাআলা ওয়া বারাকাতুহু। আলহামদুলিল্লাহ নাহমাদুহু ওয়া نستাইনুহু ওয়া نستাগফিরুহু ওয়া নুমিনু বিহি ওয়া নাতাওয়াক্কালু আলাইহি ওয়া নাউযু বিল্লাহি মিন শুরুরি আনফুসিনা ওয়া মিন সাইয়্যাতি আমালিনা মান ইয়াহদিহিল্লাহু ফালা মুযিল্লা লাহু ওয়া মান ইউযলিল ফালা হাদিয়া লাহু। ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمد عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله يغفر لكم ذنوبكم والله غفور رحيم وقال الله تعالى في مقام آخر فأعوذ بالله من الشيطان الرجيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا فقال نبينا عليه الصلاة والسلام من أحدث في أمرنا هذا ما ليس منه فهو رد غنيتكم பெரும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹ் ஜலஷானஹு தஆலா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சத்திற்கும் முன்னோடியாக முன்மாதிரியாக அமைத்து உலகிற்கு அனுப்பி வைத்தான். உலகத்திலே மனிதர்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அல்லது எந்த துறையில் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அவை எல்லாவற்றுக்கும் தெல்ல தெளிவான தீர்வு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அமைத்து உலகத்திற்கு அனுப்பி வைத்தான். ஏனென்றால் இஸ்லாம் என்பது ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள் நிறைந்த ஒரு மதமோ அல்லது வெறும் ஆன்மீகத்தை பற்றி மட்டுமே மக்களிடத்தில் பேசக்கூடிய ஒரு சம்பிரதாயமோ அல்ல இஸ்லாம் என்பது. இஸ்லாம் என்பது மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கற்றுத்தரக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறி. ஒரு மனிதர் உலகத்தில் எப்படி மனிதனாக வாழ வேண்டும், அப்படி மனிதனாக வாழும் பட்சத்தில் அவன் என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்கின்றான், என்னென்ன இன்பங்களை அனுபவிக்கின்றான், அவன் என்னென்ன துன்பங்களை சந்திக்க வேண்டியிருக்கின்றது, என்னென்ன இன்னல்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கின்றது என்ற அனைத்து விஷயங்களையும் யாரோ சொல்ல முடியும் என்றால் ஒரு மனிதனால். மனிதனுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை ஒரு மனிதனால் மட்டுமே அறிய முடியும். உதாரணமாக மனிதனுக்கு பசி இருக்கின்றது, அந்த பசிக்கு என்ன தீர்வு என்பதை யாரால் சொல்ல முடியும் என்றால் பசியின் கொடுமையை அறிந்தவனால் தான் சொல்ல முடியும். பசி என்றாலே என்னவென்று தெரியாத ஒரு மனிதன் பசிக்கு என்ன தீர்வு என்று சொல்ல முடியாது. தாகம் என்றாலே என்னவென்று தெரியாத ஒரு மனிதன் தாகத்திற்கு என்ன தீர்வு என்று சொல்ல முடியாது. உடல் தேவை என்றாலே என்னவென்று தெரியாத ஒரு மனிதன், உணர்ச்சிகளே இல்லாத ஒரு மனிதன் மனிதனுடைய உணர்ச்சிகளுக்கும் மனிதனுடைய உடல் தேவைகளுக்கும் வடிகால்களை அமைத்து தர முடியாது. அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய ஹலீஃபாவாக தன்னுடைய பிரதிநிதியாக பூமியிலே ஒரு படைப்பை படைக்கும் பொழுது அல்லாஹ் அதை மலக்கு மார்க்கத்தில் சொல்லி காட்டுகின்றான். நான் பூமியிலே ஒரு என்னுடைய பிரதிநிதியை நியமிக்க போகிறேன். இன்னி ஜாயிலன் ஃபில் அர்தி ஹலீஃபா, நான் பூமியிலே என்னுடைய ஒரு பிரதிநிதியை நியமிக்க போகிறேன் என்று ரப்பல் ஆலமீன் சொன்ன உடனேயே அந்த மலக்குமார்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. என்னடா இது, நம்மளை விட ஒரு சிறந்த படைப்பை அல்லாஹ் உருவாக்கப் போகின்றான். லா யாசூ அல்லாஹ், அல்லாஹ் அவர்களை பற்றி மலக்குமார்களை பற்றி என்ன சர்டிபிகேட் கொடுக்கிறார் என்றால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதென்றால் என்ன என்று தெரியாதவர்கள். அல்லாஹ்வுக்கு எப்படி மாறு செய்யணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. மலக்குமார்களுக்கு அல்லாஹ்வுடைய பேச்சை எப்படி மீறுறதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏன், அவருடைய உணவு தாகம் உடல் தேவை ஆசை அபிலாஷை உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாமே என்னவென்றால் இத்தாத்துல்லா இத்தாத்துல்லா இத்தாத்துல்லா, அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடப்பது. மலக்குமார்களுடைய பசி என்ன, அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடப்பது. அந்த பசிக்கு தீர்வு என்ன, அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடப்பது. மலக்குமார்களுடைய தாகம் என்ன, அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடப்பது. அந்த தாகத்துக்கு தீர்வு என்ன, அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடப்பது. அவர்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடப்பதை தவிர வேற எதுவும் அறிய மாட்டார்கள். அல்லாஹ்வுக்கு எப்படி மாறு செய்வது என்பதை பற்றியும் அவர்கள் சிந்தனையிலும் சிந்திக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லி காட்டுகின்றான். அந்த மலக்குகள் எப்படி நினைத்தார்கள் என்றால், இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய முத்து, அல்லாஹ்வுக்கு வழிபட நடக்கக்கூடிய நாம், அல்லாஹ்வுக்கு வழிபட நடக்கக்கூடிய நாம், நம்மை விட ஒரு சிறந்த படைப்பு யார் இருக்க முடியும்? அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு மாற்றம் செய்ய மாட்டார்கள், அல்லாஹ்வுக்கு வழிபடுவதை தவிர எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட நம்மை விட ஒரு சிறந்த படைப்புலகத்தில் யார் இருக்க முடியும்? யாரை அல்லாஹ் ஹலீஃபாவாக பிரதிநிதியாக நியமிக்கப் போகிறான் நம்மை விட்டு விட்டு என்று மலக்குமாரில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், இந்த மனிதன் என்ற ஒரு படைப்பை நான் படைக்கப் போகின்றேன். அந்த மனிதனுக்குள் இன்னென்ன நல்ல அம்சங்கள் இருக்கும், இன்னென்ன கெட்ட அம்சங்கள் இருக்கும் இரண்டையும் அல்லாஹ் சொன்னான். அந்த மனிதன் நல்ல குணமுள்ளவனாக இருப்பான், நல்ல அறிவுள்ளவனாக இருப்பான், நல்ல புத்தி உள்ளவனாக இருப்பான், அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வான். நான் இதை செய்யும் சொல்ல அவன் செய்ய மாட்டான், எனக்கே இணை வைப்பான், அதன் மூலமா அவனுக்கு மத்தியில் குளறுபடிகள் ஏற்படும், குழப்பங்கள் ஏற்படும், ரத்தத்தை ஓட்டுவான், குழப்பம் செய்வான். இப்படி சில அவனிடத்தில் கெட்ட குணங்களும் இருக்கின்றன. அதே நேரத்தில் என்னுடைய கட்டளையை பின்பற்ற வேண்டும் என்று அவன் முடிவு செய்துவிட்டால் அவனை போன்று உறுதியாக யாரும் பின்பற்ற முடியாது. அப்படிப்பட்ட நல்ல குணங்களும் அவனிடத்தில் இருக்கின்றன, சிந்திக்கக்கூடிய திறன் அவனிடத்தில் இருக்கும், எது நல்லது எது கெட்டது என்று சீர்நோக்கி பார்க்கக்கூடிய பவர் அவனிடத்தில் இருக்கும் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதெல்லாம் பார்த்தவர் மலக்குமார் சொல்கிறார்கள், அத்தஜாலு ஃபீஹா ம யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு தீமா. மலக்குமார் அல்லாஹ்வுக்கு ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள், அத்தஜாலு ஃபீஹா ம யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு தீமா. யா அல்லாஹ், பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்தி இரத்தக்களரிகளை ஏற்படுத்துவா நீ ஓவாயவே சொல்றே, அப்படிப்பட்ட ஒரு மனிதனை உன்னுடைய ஹலீஃபாவா படைக்க போற? மலக்குமாரோட எண்ணம் என்னவென்றால், அல்லாஹ்வால் ஹலீஃபாவாக நியமிக்கப்படுவதற்கு எல்லா தகுதியும் எல்லா ஆற்றலும் எல்லா குவாலிட்டியும் குவாலிஃபிகேஷனும் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது, எல்லா தகுதியும் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது, அல்லாஹ் ரத்தத்தை ஓட்டுவாங்கிறான், குழப்பத்தை ஏற்படுத்துவாங்கிறான், அல்லாஹ் மாற்றம் செய்வாங்கிறான், அப்படிப்பட்ட ஒரு மோசமான படைப்பை அல்லாஹ் சுபானத்தில தன்னுடைய பிரதிநிதியாக படைக்கப் போகிறான் என்று மலக்குமார் ஆச்சரியத்தோடு கேட்கின்றார்கள். சகோதரர்களே, இங்கே அல்லாஹ் மலக்குமார்களுக்கு சொன்ன ஒரே வார்த்தை பதில் என்னவென்றால், இன்னி ஆலமும் மாலா தாலமும். மலக்குமார்களே, உங்களுக்கு ஒரு அளவுக்கு தான் தெரியும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட வைத்தவரை எதுவும் தெரியாது உங்களுக்கு. ஆனால் அல்லாஹ்வுக்கு வழிபட வைத்தவர எதுவும் தெரியாது, நீங்க நல்லவர்கள். ஆனால் இன்னி ஆலமும் மாலா தாலமோன், நீங்கள் அறியாத விஷயங்கள் எல்லாம், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தில் தன்னுடைய ஞானத்தையே அந்த மலக்குமாருடைய கேள்விக்கு முற்றுப்புள்ளியாக வைக்கின்றான். உங்களுக்கு தெரியாதளோ எனக்கு தெரியும் என்று அல்லாஹ் சொல்லி முடித்து விட்டான். சகோதரர்களே, இங்கே நாம் விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் எதை வைத்து உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அல்லாஹ் முடிச்சான்? எந்த விஷயங்களை மலக்குமாரால் நம்மை பற்றி தெரிந்து கொள்ள முடியவில்லை அல்லாஹ் தெரிந்திருக்கிறான் என்று பார்க்கும் பொழுது, பூமியிலே அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவன், அல்லது அல்லாஹ்வுடைய பிரதிநிதியினுடைய வாரிசா இருக்கக்கூடியவன், அல்லாஹ்வுடைய சட்டத்திலே பூமியை அல்லாஹ்வுடைய சட்டத்தை பூமியிலே நடைமுறைப்படுத்த போபவன், அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றால், நல்ல அறிவு திறன் உள்ளவனாக இருக்க வேண்டும், இறை அச்சம் உள்ளவனாக இருக்க வேண்டும், பாவம் செய்பவனாக இருக்க வேண்டும், அந்த பாவத்திற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடக்கூடியனாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லௌலா அன்தும் துதிரிபூன, லௌலா அன்தும் துதிரிபூன, நீங்கள் பாவமே செய்யவில்லை என்றால், அல்லாஹ் சொல்கின்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் உலகத்திலே பாவமே செய்யவில்லை என்றால், அல்லாஹ் உங்களை உலகத்தை விட்டு அப்புறப்படுத்தி விடுவான். நீங்க உலகத்தில் பாவமே செய்யலை, எல்லாருமே பரிசுத்தமானவர்களாக இருக்கிறீங்க, தக்குவதாரியாக இருக்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யணும் என்னன்னு தெரியல என்ற நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், லவ்லா அன்தும் துதினி போன, நீங்க உலகத்தில் பாவமே செய்யவில்லை என்றால், லஹபல்லாஹிக்கும், அல்லாஹ் உங்களை அப்புறப்படுத்தி விட்டு, சும்மா யாத்தீவிய கௌமின், பிறகு வேறொரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமா இருப்பார் என்றால், யுதினி பூன, பாவங்கள் செய்வார்கள், வயஸ்தகஃபிரூன, பிறகு பாவத்திற்கு அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடுவார்கள், ஃபயஃபிரல்லாஹு துனூபஹும், பிறகு அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பான். ஆக எப்படிப்பட்ட படைப்பாக மனிதர்கள் இருக்க வேண்டும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பாவங்கள் செய்வார்கள், பாவங்கள் என்னன்னு அந்த பாவத்திற்கு பரிகாரம் தேடுவார்கள், அல்லாஹ் அவர்களை பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிப்பு வழங்குவான், அவருடைய பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு பாவம் மன்னிப்பு வழங்குவார். ஆனால் மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக, மனித படைப்பினுடைய தத்துவம் என்னவென்றால், மனித படைப்பினுடைய அந்தரங்க ரகசியம் என்னவென்றால், இந்த மனிதர்கள் பாவங்கள் செய்யக்கூடியவர்கள், பாவிகளாகத்தான் இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு குல்லு பனி ஆதம் ஹத்தாஊன், ஆதமுடைய மக்கள் எல்லோருமே தவறு செய்யக்கூடியவர்கள். தவறு செய்யாதவங்க யாருமே ஆதமுடைய மக்களா இருக்க முடியாது என்ற அளவில் ஒரு பாவனை சொல்வார்கள். அவ்வளும் நாசி அவ்வளும் நாசின், அவ்வளும் நாசி அவ்வளும் நாசின், மனிதர்களில் முதலானவர் மறதியாளர்களிலும் முதலானவர். மனிதர்களில் முதலானவர் ஆதம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம், மனிதர்களில் முதலானவர் மறதியாளர்களிலும் முதலானவர். அல்லாஹ் இதை நெருங்காதே என்று சொல்லியிருக்க அந்த தவறை செய்து விட்டார்கள் அல்லவா. ஆனால் மனிதர்கள் பெருமானா சல்லல்லாஹு சொல்கிறார்கள், குல்லு பனி ஆதம் ஹத்தாவுன், ஆதமுடைய மக்கள் எல்லோருமே தவறு செய்யக்கூடியவர்கள், தவறு இழைக்கக்கூடியவர்கள். ஹைருல் ஹத்தாயி, தவறு செய்பவர்களே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அத்தவ்வாபூன், அந்த தவறுகளிலிருந்து விடுதலை பெறக்கூடியவர்கள், தவறுகளிலிருந்து விடுதலை பெறக்கூடியவர்கள், பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள், அவர்கள் தான் தவறு செய்யக்கூடிய மக்களிலேயே சிறந்தவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இங்கே நாம் ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும். அல்லாஹ் நம்மை படைக்கும் பொழுது இயற்கை அமைப்பிலேயே எப்படி படைத்திருக்கிறான் என்றால், தவறுகள் செய்யக்கூடியவர்களாக, பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக, குற்றம் இழைக்கக்கூடியவர்களாகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான். அந்த குற்றங்களில் இருந்து எப்படி விடுதலை பெறுவது என்பதை பற்றி யோசிப்பதுதான் முஸ்லிம்களுடைய நல்ல குணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் தவறு செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அல்லாஹ் உடனே பாவம் எழுத துடிப்பதில்லை. தவறு செய்யணும் முடிவு பண்றான், இன்னைக்கு நைட்டு இன்ன தப்ப செய்யணும், இன்னைக்கு சாயந்தரம் இந்த பாவத்தை செய்யணும் சொல்லி முதல்ல முடிவு பண்ணிடுறான். முடிவு செய்த உடனேயே மலக்கு மேல் கேட்கிறார் அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ், அவன் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான், இன்ன தவறை செய்ய வேண்டும் என்று முடிவு செஞ்சுட்டான், நான் தவறை எழுதிடவா கணக்கு எழுதிடவா என்று மலக்கு மேல் கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், பொறுமையா இருங்கள், அவசரப்படாதீங்க. பிறகு அந்த அடியான் அந்த தவறை செய்வதற்காக வேண்டி முஸ்லீம்களில் இறங்குகின்றான், முதலில் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கின்றான், அடுத்து செய்வதற்கான முஸ்லீம்களில் காரியங்களில் இறங்குகின்றான். அப்பொழுதும் மலக்குமார் கேட்கிறார், யாரெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டான், முதல்ல தீர்மானம் தான் செஞ்சான், இப்ப செய்ய ஆரம்பிச்சுட்டான், இப்ப எழுதிடவா என்று அல்லாஹ் சொல்கின்றான். கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. அந்த அடியார் பாவத்தை செய்து முடித்து விடுகின்றான். இப்பொழுது மலக்குமார் கேட்கிறார், யாரெல்லாம் இப்ப எழுதவா, செஞ்சு முடிச்சுட்டான். அல்லாஹ் சொல்கின்றான், இன்னும் பொறுமையாக இருங்கள், எழுதாதீர்கள். சோதனை சிந்திக்க வேண்டும், பாவம் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கும் பொழுதும் அல்லாஹ் பாவத்தை எழுதுவதில்லை, அந்த பாவத்தை செய்வதற்காக வேண்டி முஸ்லீம்களில் இறங்கும் பொழுதும் அல்லாஹ் தீர்மானிக்கவில்லை, அல்லாஹ் எழுதும்படி கட்டளை இடவில்லை. பாவத்தை செய்து முடித்த பிறகும் அல்லாஹ் மலக்கு மேல் சொல்கின்றான், பொறுங்கள், எழுதாதீர்கள். ஏன்? அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். தௌபா செய்கிறானா என்று பார்ப்போம், உள்ள தலையிலே மனம் வருத்துகிறானா என்று பாருங்கள். உள்ள தலைவர் யாரெல்லாம் ரப்பல் ஆலமீனே இப்படிப்பட்ட தவறை செய்து விட்டேனே, நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று தீர்மானிக்கிறானா என்று பாருங்கள். அவன் தௌபா செய்து விட்டால் அவன் பாவம் செய்யாத போன்று ஆக்கி விடுங்கள் அவனை. அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், தௌபா செய்கிறானா என்று பார்ப்போம், உள்ள தலைவர் மனம் வருத்துகிறானா என்று பாருங்கள். உள்ள தலைவர் யாரெல்லாம் ரப்பல் ஆலமீனே இப்படிப்பட்ட தவறை செய்து விட்டேனே, நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று தீர்மானிக்கிறானா என்று பாருங்கள். அவன் தௌபா செய்து விட்டால் அவன் பாவம் செய்யாததை போன்று ஆக்கி விடுங்கள் அவனை. தௌபா செய்து விட்டால் பாவம் செய்யாததை போன்றே அப்படியே வைத்து விடுங்கள் அவனை. தௌபாவும் செய்யவில்லையா, பாவத்தை பாவம் என்றே உணரவில்லையா, இப்பொழுது எழுதுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அன்பு சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமின், அல்லாஹ்வுடைய அச்சமுள்ள மனிதன், அவன் பாவம் செய்வானேனால், தவறு செய்வானேனால், இங்க நன்றாக கவனிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சமுள்ள மனிதன் தவறு செய்வானேனால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது தக்வா உள்ள மனிதன் பாவம் செய்வானேனால், அல்லாஹ்வுடைய அச்சமுள்ள மனிதன், இறை அச்சமுள்ள மனிதன் பாவம் செய்வானேனால். தக்வா உள்ள மனுஷன் எப்படி பாவம் செய்வான், இறை அச்சமுள்ள மனுஷன் எப்படி பாவம் செய்வான், அல்லாஹ் தன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படி பாவம் செய்வான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படிப்பட்ட மனிதன் பாவம் செய்வானேனால், இறை அச்சம் உள்ளவன், தக்வா உள்ளவன், அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவன் பாவம் செய்வானேனால். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் அதை சொன்ன பாருங்க, என்ன உலகத்தில் படைக்கப்படக்கூடிய அனைத்து மனிதர்களுமே பாவங்கள் செய்யக்கூடியவர்களாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் தக்வாதாரியா இருந்தாலும் சரி, தக்வா இல்லாதவராக இருந்தாலும் சரி, அவர் இறை அச்சம் உள்ளவராக இருந்தாலும் சரி, இறை அச்சம் இல்லாதவராக இருந்தாலும் சரி, உலகத்தில் படைக்கப்படும் அனைத்து மனிதர்களுமே பாவங்கள் செய்யக்கூடியவர்களாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி பாவம் செய்யக்கூடிய மனிதர்களில் பாவம் செய்த பிறகு இப்பொழுது இறை அச்சம் உள்ளவருக்கும் இறை அச்சம் இல்லாதவருக்கும் மத்தியில் ஒரு வித்தியாசம். ரெண்டு பேரும் பாவம் செய்யறாங்க, தக்வா உள்ளவன் பாவம் செய்கிறான், தக்வா இல்லாதவன் பாவம் செய்கிறான். ஆனா இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, என்ன ஆஜரா, தாடி வச்சுதே பாவம் தப்பு செய்யறான், தாடி வச்சுதே தப்பு செய்யறான், தொப்பி போட்டுட்டே தப்பு செய்யறான், அஞ்சு பேரை தொடர்ந்துட்டே தப்பு செய்யறான். அப்ப நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் தாடி வச்சுட்டா அப்படின்னு சொன்னா அவர் பெரிய அவுளியா ஆயிரணும், அவர் பெரிய அவுளியா ஆயிரணும், எந்த தப்பு தவறு பண்ணக்கூடாது என்று அவன் நினைக்கிறான். அதனாலதான் இது காரணம் என்ன தெரியுமா, தாடி வைக்கிறது, தாடி வச்ச தாடிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அல்ல அது. தாடி வைத்த பிறகு பாவமே செய்யக்கூடாது தப்பே செய்யக்கூடாதுங்கிறது தாடிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அல்ல. நாம தாடி வைக்காம இருக்கிறது ஒரு சப்ப கட்டு, நாம தாடி வைக்காம இருக்கிறதுக்கு ஒரு சப்ப கட்டு. ஏங்க தாடி வைக்கிறதுல, தாடி வச்சா தப்பு செய்யக்கூடாது, அதுல மனசு எல்லாமே தப்பு செய்யக்கூடிய தான். அதனால நான் தப்புலாம் செஞ்சு முடிச்சு 80 வயசு 90 வயசு ஆன பிறகு இனி தப்பே செய்ய முடியாதுன்னு வந்த பிறகு அப்ப தாடி வச்சுக்கிறேன், அதுக்குள்ள கபருக்கு போயிட்டா. அப்ப எதற்காண்டி சொல்றேன் சகோதரர்களே, நம்முடைய சிந்தனைக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு மனிதன் தாடி வைத்து விட்டால் அவன் தவறே செய்யக்கூடாது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லா மனிதர்களுமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். தவறு செய்தவர்களிலேயே சிறந்தவர்கள் யார் என்றால், தவறு செய்தவர்களிலேயே சிறந்தவர்கள் யார் என்றால், அந்த தவறிலிருந்து முழுமையாக தௌபா செய்து விலகி கொள்ளக்கூடியவர்கள். இன்னைக்கு நம்மள யாராவது ஒருத்தர் போய் இன்னொருத்தர் போய், ஏன் பாய் தொழவே மாட்டேங்கிறீங்க, தொழுவாங்களா பாய் அப்படின்னா, நீ என்ன நிலைமை எனக்கு தெரியாதா, நீ ஒரு வருஷம் எப்படி இருந்தா, ரெண்டு வருஷம் எப்படி இருந்தா எனக்கு தெரியாதா, என்னோட சந்தி தண்ணி அடிச்சால் தானே, என்னோட சினிமா பார்த்தால் தானப்பா, என்னோட சீட்டானால் தானே இவன் எனக்கு உபதேசம் பண்ண வந்துட்ட. அப்ப என்ன சொன்னா, அவர் தவறு செய்திருப்பார், இவரோடு சேர்ந்து அவரும் தவறு செய்திருப்பார், தவறு செய்து விட்டு அவர் திருந்தி விட்டார், தௌபா செய்து விட்டார், அல்லாஹ்விடத்தில் பாவ மீட்சி செய்து விட்டார். இவரு தனக்கு கிடைச்ச பாக்கியம், தான் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து பாவ மீட்சி அடைந்தது போன்று நீயும் தௌபா செய்ப்பா என்று சொன்னால், அவர் என்ன சொல்றான்னு சொன்னா, நீ தௌபா செய்யாத மறுபடியும் ஏன் நிலைமைக்கு வந்திருக்கிறார், என்ன தௌபா செய்யாமல் இருக்காத, பழைய நிலைமைக்கு ஏழை நிலைக்கு நீ வா என்று அவருடைய கடந்த காலத்தை நினைவூட்டது இருக்கிற சகோதரர்களே, இது நம்மளும் இருக்கக்கூடிய ஷைத்தானுடைய வேலை. இது அடியார்கள் ஒருத்தருடைய கடந்த காலத்தை குத்தி காட்டி, நீ போன வருஷம் இப்படி இருந்தாப்பா, 6 மாசம் இப்படி இருந்தாப்பா, நீ சீட்டா இருந்தாப்பா, தண்ணி அடிச்சாப்பா, நீ எனக்கு சொல்ல வந்துட்டியா என்று ஒருவனுடைய கடந்த காலத்தை அவன் தௌபா செய்த பிறகும், அவன் தவறுகளிலிருந்து மீண்ட பிறகும், அவன் இறை அச்சமுள்ளவனாக ஆன பிறகும் அவனுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி ஒருத்தன் குத்தி காட்டுவானால் எடுத்து சொல்வானால், அது அவனுடைய வார்த்தைகள் அல்ல, அவனுடைய ரத்த நாளங்களிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஷைத்தானுடைய வார்த்தைகள். அப்பொழுது பேசும்போது அவன் மனிதராக இருப்பதில்லை, அவன் அப்துல் காதராக அல்லா பிச்சியாக இருப்பதில்லை, முழுமையான ஷைத்தானாக மாறிவிடுகின்றான் அவன். அதை கண்ணித்திருக்கிற சோதரே, தவறு செய்வது மனிதர்களுடைய இயல்பு. பெருமானா சல்லல்லா அதைத்தான் சொல்கின்றார்கள், ஒரு இறை அச்சம் உள்ளவன் தவறு செய்து விடுவானே ஆனால், ஒரு தக்குவா உள்ளவன் அல்லாவுடைய பயம் உள்ளவன் தௌபா தவறு செய்து விடுவானே ஆனால், அந்த தவறை அவன் எப்படி நினைப்பான் என்றால், தன் தலைக்கு மேல் ஒரு மலையை தூக்கி வைத்ததை போன்று உணர்வான். கண்ண ஜபல் அலா ராசி, அவனுடைய தலையின் மீது ஒரு மலையை தூக்கி வை, மலையை அப்படியே பேர்த்து அவனுடைய தலையின் மீது வைத்ததை போன்று ஒரு பாரமாக உணர்வான். ஏன், இரையச்சம் உள்ளவன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை தவறு செய்யாதவர் உலகத்தில் யாரும் கிடையாது. இரையச்சம் உள்ளவர், தக்வா உள்ளவர், அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவர், அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவர், ஹஜ்ஜி செஞ்சவர், தொழுகையாளி, எல்லாரும் தவறு செய்வார்கள். ஆனால் உண்மையான இரையச்சம் உள்ளவர் தவறு செய்து விடுவார் என்றால், ஒரு சின்ன தப்பா இருந்தாலும், அடடா யா அல்லாஹ், இப்படிப்பட்ட தௌபா தவறு செய்து விட்டனே, இப்படிப்பட்ட பாவத்தை செய்து விட்டனே என்று அல்லாஹ் விட்டு அல்லாஹ் இடத்துல அழுது பிரவாபிப்பார், அழுது மன்றாடுவார். அந்த மன்றாட்டம் அவருக்கு எப்படி தெரியும் என்றால், கண்ணல் ஜபலாலா ரசிஹி, அவருடைய தலையின் மீது ஒரு பெரிய மலையை தூக்கி வைத்தது போன்று உணர்வார், பெரிய பாரமாக உணர்வார். எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிட்டோம், எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிட்டோம், அழுது கேட்பார். அதற்கு பிறகு அந்த பாவத்தை செய்ய மாட்டோம் என்று முடிவெடுப்பார். சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதே இரையச்சம் இல்லாத ஒரு தவறு செய்வானால், தக்வா இல்லாதவன் தவறு செய்வானால், அந்த தவறு எப்படி இருக்கும் என்றால், கண்ண துபாபாலா அன்ஃபிஹி, அவனுடைய மூக்கின் மேல் உட்கார்ந்த ஒரு ஈயை போன்று. அவன் மூக்கு மேல ஈ உட்கார்ந்தா எப்படி உணர்வான், மூக்கின் மேல ஈ உட்கார்ந்தா அப்படின்ட்டு அந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அது இன்னைக்கு மனிதர்கள் பெரும்பாலும் கையை பயன்படுத்துறது கிடையாது, அந்த மாடு மாறி ஜீவன் மாதிரி தலையாட்டி விட்டுறது, தலையாட்டுறது அந்த ஈயை பறக்க வைக்கிறதுக்காண்டி. அப்ப அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மூமின், ஒரு தக்வா உள்ளவன், இறையச்சம் உள்ளவன் தவறு செய்வான் என்றால், அந்த தவறை அவன் எப்படி உணர்வான் என்றால், கண்ணல் ஜிபால கண்ணல் ஜபல் அலா ரசிஹி, அவனுடைய தலையின் மீது வைக்கப்பட்ட ஒரு பெரிய பாரமுள்ள மலையை போன்று நினைப்பான். ஒரு பாவி தவறு செய்வான் என்றால், இறையச்சம் இல்லாத தவறு செய்வான் என்றால், அப்படியே தொடச்சு போட்டு போயிட்டே இருப்பான் அவன் பாட்டுக்கு. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அதை கண்டித்திருக்க சகோதரர்களே, நாம் தவறு செய்யக்கூடிய மனிதர்கள், ஆனால் தவறுகளிலிருந்து முழுமையான தௌபா செய்ய வேண்டும். தவறுகளிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல் லதீனா ஆமனு முஃமின்களே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, அல்லாஹ்விடத்திலே பரிபூர்ணமான முறையில் தௌபா செய்து விடுங்கள், பரிசுத்தமான தௌபா செய்யுங்கள், உண்மைப்பூர்வமான உளப்பூர்வமான தௌபா செய்யுங்கள். உளப்பூர்வமான தௌபா என்றால் என்ன? சோலை முஃபஸிர்கள் விளக்கம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறான், நீங்க நாமும் தௌபா செய்யறோம். நாம எப்படி சொன்னா தஸ்மீமனை கையில எடுத்துக்கிட்டு அஸ்தோஃபிர்லா அஸ்தோஃபிர்லா அஸ்தோஃபிர்லா அஸ்தோஃபிர்லா, அந்த அஸ்தோஃபிர்லாக்குள்ள என்னென்ன சிந்தனைகள்லாம் வந்துவிடும் என்றால், நாம பாவத்துக்காக வேண்டி அஸ்தோஃபிர்லா கேட்க போவோம், அந்த அஸ்தோஃபிர்லா இன்னொரு பாவமாயிடும். கடைசியில செஞ்ச பாவத்துக்காண்டி அல்லாட அஸ்தோஃபிர்லா கேட்க போவ, அந்த அஸ்தோஃபிர்லா இன்னொரு பாவமாயி, அப்ப அதுக்காண்டி இன்னொரு அஸ்தோஃபிர்லா செய்யணும். அஸ்தோஃபிர்லா அஸ்தோஃபிர்லா வீட்டுல எல்லாம் சோமா இருக்கா, அஸ்தோஃபிர்லா அஸ்தோஃபிர்லா, அம்மா குடம்பு ஆயிடுச்சு அஸ்தோஃபிர்லா, இது என்னங்க பிரயோஜனம்? இது என்ன அஸ்தோஃபிர்லா? செய்த தவறை தவறு என்று உணர வேண்டும் இறந்த காலத்திலே இப்படி தவறு செஞ்சிட்டுமே, பாவத்தை செஞ்சிட்டுமே என்று செய்த தவறுக்காக வேண்டி மனப்பூர்வமாக வருந்த வேண்டும். இது இறந்த காலம். நிகழ்காலத்தில் அதற்காக வேண்டி வருந்த வேண்டும். நிகழ்காலத்தில் அதற்காக வருந்த வேண்டும். இறந்த காலத்தில் செய்ததை தவறாக நினைக்கணும். எப்போ ஒரு மனிதனுக்கு தவறு தவறாகவே தெரியவில்லையோ சகோதரனே, அந்த தவறில் தான் விடுதலை பெறவே முடியாது. ஒரு பாவத்தை எப்பொழுது பாவம் என்று உணர்கின்றானோ அப்பொழுதுதான் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும். என்னுடைய உஸ்தாதர்கள் அடிக்கடி சொல்வார்கள், திருடனுக்கு தௌபாவுடைய பாக்கியம் கிடைக்கும், ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவருக்கு தௌபாவுடைய பாக்கியம் கிடைக்கும், சாராயம் குடிக்கக்கூடியவருக்கு விபச்சாரம் தௌபாவுடைய பாக்கியம் கிடைக்கும், ஆனால் மார்க்கத்தில் இல்லாத மார்க்கம் என்று பிதாத்துகளை செய்து கொண்டிருக்கிறானே, இவனுக்கு தௌபாவுடைய பாக்கியம் கிடைக்காது என்று சொல்வார்கள். திருடனுக்கும் விபச்சாரம் செய்பவனுக்கும் தவறு தப்பு தண்டாக்களில் ஈடுபடக்கூடியவனுக்கும் சாராயம் குடிப்பவனுக்கும் தௌபாவுடைய பாக்கியம் கிடைக்கும், ஆனால் பிதாத்தான காரியங்களை செய்யக்கூடியவனுக்கு தௌபாவுடைய பாக்கியம் கிடைக்காது என்று சொல்வார்கள். அப்ப நாம அசரத்துல கேட்கறது என்ன அசரத்து? இது ஏன்னா அவ்வளவு பெரிய பாவமா? திருடனுக்கு விபச்சாரம் செய்வதற்கு கூட தௌபாவுடைய பாக்கியம் கிடைத்து விடும், ஆனால் மார்க்கத்தில் இல்லாததை மார்க்க நினைச்சு பிதாத்துகளை செய்யறானே, இந்த பிதாத்தை செய்யறது தௌபாவுடைய பாக்கியம் கிடைக்காதுங்கிறீங்களே, இது எப்படி என்று கேட்கும்போது அசரத் அவர்கள் சொல்வார்கள், பாவத்தை செய்யக்கூடியவன் திருடக்கூடியவனா இருக்கட்டும், விபச்சாரம் செய்யக்கூடியவனா இருக்கட்டும், அல்ல சாராயம் குடிக்கக்கூடியனா இருக்கட்டும், அவன்கிட்ட போய் கேளுங்க, சாராயம் ஏன்பா குடிக்கிற அப்படின்னு சொன்னா, சாராயம் குடிச்சா சொர்க்கத்துக்கு போலாங்க என்றா சொல்லுவான்? சாராயம் குடிச்சா சொர்க்கத்துக்கு போலாம் சொல்லுவான்? தப்பு தாங்க, என்னங்க பண்றது, விட முடியலங்க. விபச்சாரம் ஏமாந்து தவறு செய்யணும் கேட்டா தப்பு தாங்க, என்னங்க அந்த நேரத்துல அதை சைத்தா வந்து வெளியிடுறாங்க. திருடுறவங்க ஏமா திருடுற, தப்பு தாங்க, வேற வழி இல்லைங்க, பொழப்பு வழி இல்லைங்க. அப்ப அது என்ன செய்து நினைத்துக் கொண்டு திருடுறான் என்றால், தவறு என்பதை விளங்கி கொண்டு அவன் செய்கின்றான், தவறு என்பதை விளங்குகின்றான். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள், சில காலக்கெடுகள் அவனை அந்த தவறை செய்ய வைத்து விடுகின்றன. ஆனால் ஒரு பிதாத்தை செய்யறவன கேளுங்க, ஏம்பா அந்த பிதாத்தை செய்யற, இது மார்க்கத்துல இல்லாத காரியமாச்ச, ஏன் இப்படி மார்க்கத்துல போய் மார்க்கிற பேர செஞ்சுட்டு இருக்க, அல்லாட்ட கைய வேண்டிய ஏந்த வேண்டிய கைய கபர்கள்ட்ட போய் ஏன் ஏன்பா ஏந்துற, அல்லாக்கு செய்ய வேண்டிய சஜிதாவ கபர்கள் போய் ஏன்பா முற்ற என்று கேளுங்க. கியாசரத்த பைசா போத்தே சோ எவி படா இபாதத்து, இது பெரிய இபாதத்து தான், நீங்க அவளியா கிட்ட கேட்க கூடாதுங்கிறீங்களா, நீங்க மகாவியா, நீங்க நீங்க ஆரம்பிச்சோம் அவனுடைய லெக்சரர். அப்ப அந்த பிதாரத்தை செய்யக்கூடிய எந்த எண்ணத்தில் செய்கிறான் என்றால், தவறு என்பதை விளங்கவில்லை. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹதஸ ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத், நம்முடைய மார்க்கத்தில் நான் சொல்லாததை யார் புதிதாக உருவாக்குகிறார்களோ, என்னுடைய மார்க்கத்திலே நான் சொல்லாத காரியத்தை யார் புதிதாக உருவாக்குகிறார்களோ, அது எவ்வளவு உயர்ந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஃபஹுவ ரத், அது நிராகரிக்கப்பட வேண்டியது, அது நிராகரிக்கப்பட வேண்டியது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டிக்கின்றார்கள், லா தஜாலு கபரி ஈதா, என்னுடைய கபர்களை உருசு கொண்டாடக்கூடிய இடமா ஆக்கி விடாதீர்கள். சகோதரர்களே, உருசு கொண்டாடுவதாக இருந்தால் அந்த உருசு கொண்டாடுவதற்கு மிகப்பெரிய தகுதி பெற்ற இடம் எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை விட, அவருடைய ரௌலாவை விட உலகத்தில் சிறந்த புனித பூமி எதுவும் கிடையாது. உருசு கொண்டாடுவதாக இருந்தால் அங்கே கொண்டாட வேண்டும். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள், எப்படி இந்த மக்கள் கொண்டாடினார் தொலைச்சிட போறான்னு சொல்லி, லா தஜாலு கபரி ஈதா, என்னுடைய கபரை ஈதுடைய இடமாக, பெருநாளுடைய இடமாக, சந்தோஷம் கொண்டாடக்கூடிய இடமாக, நம்முடைய புழக்க பாஷையில் சொல்வதாக இருந்தால் உருசு கொண்டாடக்கூடிய இடமாக ஆக்கி விடாதீர்கள். என்று நபி சொல்லி இருக்க, சகோதரர்களே, அதையெல்லாம் புறக்கணித்து விட்டு அதை இபாதத்தில் நினைச்சு செய்வானேனால் ஒரு ஷேக்குடைய காலில் போய் விழுறதையோ, அவன் காலை பாலாள கலக்க பாலாள கலையோ இல்லை தண்ணியான கலவையோ இல்லை என்ன பலாயாள கலையை குடிக்கிறதையோ பெரிய இபாதத்தில் நினைத்துக்கொண்டு செய்வானேனால், அவருடைய போட்டோவை வீட்டில் மாட்டி வச்சா, கடையில் மாட்டி வச்சா, பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இருந்தா பழக்கத்து கிடைக்க வேண்டும் நினைப்பானால், இவனை விட மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு தூரமான மனிதன் யார் இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய அருக்குடைய விட்டு தூரமான மனிதன் யார் இருக்க முடியும்? அதைத்தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெள்ள தெளிவாக சொல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெள்ள தெளிவாக சொன்னார்கள், தவறு என்பது மனிதர்கள் எல்லோரும் செய்யக்கூடியது, ஆனால் அந்த தவறுகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும். விடுதலை எப்பொழுது கிடைக்கும் என்றால், செய்யும் தவறை தவறு என்று உணர்ந்தால்தான் விடுதலை கிடைக்கும். அதனால்தான் ஹஸரத் அவர்கள் சொன்னார்கள், விபச்சாரம் செய்வோனுக்கு தௌபாவுடைய விடுதலை கிடைக்கும், பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். திருடுபவனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அதுபோன்று தப்பு தண்டாக்கள் தவறுகள் செய்யக்கூடிய பாவத்தில் விடுதலை கிடைக்கும். ஆனால் இந்த மார்க்கத்தின் பெயரால் விதார்த்தங்களை செய்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு தௌபாவுடைய பாக்கியமே கிடைக்காது. ஏனென்றால் அவன் தவறை தவறு என்றே உணர்வதில்லை, மிகப்பெரிய இபாதத்தை நினைத்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறான். அதை கண்ணித்திருக்க சோதரே, முக்காலமும் அதிலே தௌபாவில் அடங்கியிருக்க வேண்டும். அந்த தௌபாவுக்கு பெயர் தான் தௌபத்து நசூஹா, பூரணமான தௌபா. முதலில் இறந்த காலத்தில் செய்த தவறை தவறு என்று நினைக்க வேண்டும், நம்ப வேண்டும். வருகிற நிகழ்காலத்தில் அதற்காக வேண்டி வருந்த வேண்டும். மூன்றாவது பெரிய நிபந்தனை என்னவென்றால், வருங்காலத்தில் அந்த தவறை செய்ய மாட்டேன் என்று உளப்பூர்வமா அல்லாஹ்விடத்திலே பையத்து செய்ய வேண்டும், சத்தியம் செய்ய வேண்டும். யாரெல்லாம் உண்மையை சத்தியமாக அந்த பாவத்தை இனிமேல் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும். இந்த மூன்று நிபந்தனைகள் அந்த தௌபாவில் இருக்குமெனால் நிச்சயமாக ரப்பல் ஆலமீன் தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றான். அதுதான் அல்லாஹ் சொல்கின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதி அல்லதீன் அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதி விளைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, தங்களுக்கு தாங்களே பாவங்கள் செய்து செய்து, தவறுகள் செய்து செய்து, குற்றங்களை இழைத்து இழைத்து, தங்களுக்கு தாங்களே அநீதி விளைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருள்குடையை விட்டு நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள், அல்லாஹ்வுடைய அருள்குடையை விட்டு நிராசையாகி விடாதீர்கள். நினைக்க வேண்டும், நிகழ்காலத்தில் அதற்காக வருந்த வேண்டும், எதிர்காலத்தில் செய்ய மாட்டேன் என்ற உறுதி வேண்டும். இந்த மூன்று நிபந்தனைகளும் ஒரு தௌபாவுக்கு இடம்பெற்று விடுமினால் நிச்சயமாக அந்த தௌபாவை ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக ஏற்றுக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுட்லில் ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد ان سيدنا نبينا مولانا محمد عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب وقال تعالى في مقام اخر فاعوذ بالله من الشيطان الرجيم واتقوا الله ويعلمكم الله وقال نبينا عليه الصلاة والسلام من حلف على يمين ثم رها فقال الله منها فليأت التقوى ما حنث يميني او كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தில் மனிதர்களை செம்மைப்படுத்துவதற்காக உள்ள தலையிலும் அறிவு ரீதியாகவும் அவர்களை சீர்திருத்தம் செய்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ விதமான சட்டங்களையும் திட்டங்களையும் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய மறையின் மூலமாக எத்தனை கடமைகளை நமக்கு விதித்திருக்கின்றானோ, எத்தனை தடைகளை நமக்கு விதித்திருக்கின்றானோ, ஒவ்வொரு கடமையையும் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி சொல்லும் பொழுது, ஏவும் பொழுது, மூமின்களே உங்களுக்கு நான் இந்த கடமையை விதியாக்கி இருக்கின்றேன், நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு ஃபர்லாக்கி இருக்கின்றேன் என்பதை அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும், அதே போன்று ஒரு ஹராமை விட்டு நம்மை தடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தடையை விதிக்கும் பொழுதும், மூமின்களே இந்த காரியத்தை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், இந்த காரியத்தை நீங்கள் செய்யாதீர்கள், இப்படிப்பட்ட சிந்தனை பக்கம் நீங்கள் உங்களுடைய சிந்தனையை கொண்டு செல்லாதீர்கள் என்று எங்கெல்லாம் அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடாது என்று தடை விதிக்கின்றானோ அந்த அப்படிப்பட்ட ஒவ்வொரு இடத்திலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பதற்கும் அல்லாஹ்வுடைய தடைகளை விட்டு விலகி கொள்வதற்கும் ஒரு அடிப்படையான ஒரு சட்டத்தை அல்லாஹ் ஒவ்வொரு இடத்திலும் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஒவ்வொரு இடத்திலும் விலகி கொள்வதற்கான வழியை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உதாரணமாக ஒரு ஹராமை விட்டு விலக வேண்டும் என்றால் ஒரு ஹராமை அல்லாஹ் உங்களுக்கு சொல்கிறார் என்றால் மூமின்களே உங்களுக்கு உதாரணமாக சாராயம் குடிப்பது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு சாராயம் குடிப்பதை பழமையாக்கி கொண்ட ஒரு மனிதன் மது அருந்துவதை தன்னுடைய வாடிக்கையாக ஆக்கி கொண்ட ஒரு மனிதன் அந்த மது அருந்தக்கூடிய செயலிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்வது எப்படி அதற்கான வழி என்ன என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சாராயம் குடிப்பது ஹராம், வட்டி வாங்குவது ஹராம், விபச்சாரம் செய்வது ஹராம், அந்நிய பெண்களை தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பது ஹராம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொத்தாம்பதுவார் அவருக்கு ஹராமை விதித்து விடவில்லை, பொத்தாம்பதுவார் அவருக்கு தடைகளை ஏற்படுத்தி விடவில்லை, அல்லது இது தவறு விலகி கொள்ளல என்று பொத்தாம்பதுவார் சொல்லிவிடவில்லை. மாறாக அந்த தடைகளை அல்லாஹ் குறிப்பிட்டு மூமின்களே இந்த தடையிலிருந்து விலகி கொள்வதற்கான வழி என்ன தெரியுமா என்று கூறி அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் பொழுதும் குரானிலே நாம் சற்று எடுத்து பிரட்டி பார்ப்போம் என்றால் குரான் பார்க்கக்கூடிய குரான் படிக்கக்கூடிய பழக்க முடியவர்களாக இருப்போம் என்றால் இந்த கருத்தை நாம் தெல்ல தெளிவாக விளங்கலாம். சகோதரர்களே, ஒரு ஹராமை அல்லாஹ் சொல்லும் பொழுதும் சரி, ஒரு விஷயத்தை ஹராமாக்கும் பொழுதும் சரி, அதிலிருந்து விலகி கொள்வதற்கான வழி என்ன என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று ஒரு ஃபர்லை கடமையாக்கும் பொழுது சரி, இந்த ஃபர்லை நீங்கள் பூரணமாக மானசீகமாக மனப்பூர்வமாக ஏற்று நடப்பதற்குரிய வழி என்ன என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, அது எல்லாவற்றுக்கும் ஒரே பொதுவான வழியைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒரு மனிதன் தொழுங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கின்றான், ஆனால் எப்பொழுது தொழ ஆரம்பிப்பானவன், எப்பொழுது தொழுவான், தொழுகையை அவன் எப்பொழுது பேரலாக கடைபிடிப்பான் என்பதற்குரிய வழி அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான். மூமின்களே, உங்களிடத்தில் இந்த குணம் இருக்குமேனால், இந்த தன்மையை உருவாக்கி கொள்வீர்களால் நிச்சயமா தொழுகையை நீங்கள் பெறுதலாக இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இந்த ஒரு குணத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டி ஒரு பாதையை அல்லாஹ் சொல்லி காட்டி இந்த வழியை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் என்றால், இந்த பாதையை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் என்றால் நீங்கள் தொழுகையை பெறுதலாக இருக்கலாம். நோன்பை கடமையாக்கும் ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் இந்த காரணத்தை நீங்கள் அடிப்படையாக கொள்வீர்கள் என்றால், இந்த பாதையை நீங்கள் கைபிடிப்பீர்கள் என்றால் நீங்கள் நோன்பை பூர்ணமாக அமைக்கலாம். ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது ஹஜ்ஜை கடமையாக்கி விட்டு ஹஜ்ஜுக்கும் செல்கின்றான், அதே வழியை அதே பாதையை அதே காரணத்தை அல்லாஹ் சொல்கின்றான், இந்த பாதையை நீங்கள் செல்வீர்கள் என்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த காரணத்தை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்றால் நீங்கள் ஹஜ்ஜை பூர்ணமாக செய்யலாம் என்று அல்லாஹால் ஃபர்மாக்கப்பட்ட ஒவ்வொரு கடமையும் நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த கடமையை எப்பொழுது பூர்ணமாக செய்ய முடியும் என்று அன்பு சகோதரர்களே, நாம் இன்று அல்லாஹ் உடைய அந்த வழியை நாம் கவனத்தில் கொள்ளாமல் இன்று நாம் ஒவ்வொரு ஆதங்கப்படுகின்றோம். அதுல தொழும் நினைக்கிறோம், ஆனா தொழுகைக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, கடையை விட்டு தொழும் என்ன வர மாட்டேங்குது, தொழில் சம்பந்தமான புத்தகங்கள் படிக்கிறேன், தொழில் சம்பந்தமான நூல்கள்லாம் படிக்கிறேன், ஆனால் தொழுணுங்கிற என்ன வர மாட்டேங்குது. அதே மாதிரி அல்லாஹால் ஹராமாக்கப்பட்ட வட்டியை விட்டும் விபச்சாரத்தை விட்டும் மதுவை விட்டும் விலை இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால விலக முடியல, அது சம்பந்தமான எத்தனையோ புத்தகங்களை படிக்கிறேன், எத்தனையோ நூல்களை படிக்கின்றேன், எத்தனையோ பயான்களை கேட்கின்றேன், ஆனாலும் வட்டியை விட்டு விலகி கொள்ளணுங்கிற என்ன வர மாட்டேங்குது, வட்டியை விட்டு விலகி கொள்ளுங்கிற உறுதி வர மாட்டேங்குது, அதே போன்று சாராயத்தை விட்டு விலகி கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை வர மாட்டேங்குது, அதே மாதிரி அல்லாஹால் ஹராமாக்கப்பட்ட எல்லா ஹராமான காரியங்களை விட்டும் விலகி கொள்ளணுங்கிற ஒரு உந்துதல் வர மாட்டேங்குது. நான் நினைக்கிறேன் ஆனா நடத்த முடியல சார், எத்தனை பேர் ஆரம்பப்படுது நான் பார்க்கின்றோம் சகோதரர்களே. அதுக்கு காரணம் என்னவென்றால், நாம் ஒரு விஷயத்தை அல்லாஹால் ஹராமாக்கப்பட்ட விஷயத்தை அது ஹராம் என்று விலகிக் கொள்வதற்கு முன்னால் அந்த ஹராமை விட்டு விலகுவதற்கு அல்லாஹ் சொன்ன வழி என்ன, அந்த வழியை நாம் தெரிந்து கொள்ள மறந்து விடுகின்றோம் சகோதரர்களே. அந்த வழிதான் அல்லாஹ் ஒவ்வொரு கடமையிலும் சொல்லி காட்டுகின்றான். ஒவ்வொரு கடமையை நோன்பை கடமையாக்க தொழுகை கடமையாக்கும் போது அல்லாஹ் சொல்கின்றான், மோமின்களே இத்தகுல்லா அகைமுஸ்ஸலா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், இன்னும் தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஆக தொழுகையை ஒரு மனிதன் பூரணமாக நிறைவேற்ற வேண்டும் என்றால், பூரணமாக நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை என்னவென்றால், அடிப்படை பாதை என்னவென்றால், அவனுக்குள் அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உந்துதல் அவனுக்குள் இருக்க வேண்டும். அப்போது மனிதனுக்குள் அல்லாஹ்வுடைய அச்சம் வந்துவிட்டால் சகோதரர்களே, எவ்வளவு பெரிய சக்தியாலும் அவனை தொழுகை விட்டு பாராமாக முடியாது, எந்த பெரிய சக்தியாலும் அவனை தொழுகை விட்டு அப்புறப்படுத்த முடியாது. ஆக தொழுகைக்கு முன்னால் அடிப்படை தேவை என்னவென்றால், ஒரு மூமினுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் தேவை, அல்லாஹ்வை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இந்த அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்துவதற்கு சகோதரர்களே ஒரு மிகப்பெரிய முயற்சிகளே தேவையில்லை. அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்துவதற்கு மிகப்பெரிய முயற்சிகள் தேவையில்லை, மிகப்பெரிய திட்டங்கள் தேவையில்லை. நமக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய நியமத்துகளை நாம் சிந்தித்து அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை ஞாபகத்தில் கொண்டு, ரப்புல் ஆலமீனே எனக்கு நீ இவ்வளவு பெரிய அருட்கொடைகளை கொடுத்திருக்கின்றாயே, இவ்வளவு நியமத்துகளை வாரி வழங்கியிருக்கின்றாயே, நான் உன்னை அஞ்சாவிட்டால் யாரை அஞ்சுவது என்ற ஒரு சின்ன ஒரு பூமிக்கு வந்துவிடும் என்றால் அவனுக்கு தானாகவே அல்லாஹ்வுடைய அச்சம் வந்துவிடும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அச்சத்தை வேறு எங்கும் தேடி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஊர் ஊராக போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை, உலக உலகமாக போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை, கிராம கிராமமாக போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய அச்சம் வந்து விட்டால் ஒரு மனிதனத்திலேயே தானாகவே தொழுகை வந்துவிடும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று நோன்பை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்கின்றார், குத்திப அழைக்கும் சுயா மோமின்களே, உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதனால தெரியுமா, ஏன் கடமையாக்கிறது தெரியுமா, இந்த நோன்பின் மூலமாக அல்லக்கும் தத்தகோன், உங்களிடத்தை தக்குவா வர வேண்டும், இதை அச்சம் வர வேண்டும், அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டும். நோன்பின் மூலமாக இறை அச்சமும் தக்குவும் அல்லாஹ்வுடைய பயம் உங்களுக்கு வந்துவிட்டால் உங்களுக்கு நோன்பு வைப்பது எளிதாகிவிடும். அந்த நோன்பின் மூலமாக இறை அச்சம் அதிகமாகும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று ஒவ்வொரு கடமையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுதும், ஒவ்வொரு விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுதும் அங்கே நமக்கு இறை அச்சம் என்று சொல்லக்கூடிய தக்குவா என்ற வழியை அல்லாஹ் காட்டுகின்றான். ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி நடக்க வேண்டும் என்றால் அவன் தக்குவா என்ற கயிற்றை பிடிக்க வேண்டும், தக்குவா என்ற பாதையை பின்பற்ற வேண்டும், தக்குவா என்ற அல்லாஹ்வுடைய அஸ்திரத்தை கையில் எடுத்துக் கொள்வான். ஆனால் அவன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றி நடப்பது மிக மிக எளிதானது என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று நாம் ஹஜ்ஜை எடுத்துக்கொள்வோம் எனால், ஹஜ்ஜை எடுத்துக்கொள்வோம் எனால் ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டிய ஆயத்தமாகுங்கள், ஹஜ்ஜுக்காக வேண்டிய பிரயாணப்படுங்கள், ஹஜ்ஜுக்காக வேண்டிய பிரயாண செலவுக்காக பிரயாண ஏற்பாடுக்காக எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்யுங்கள். ஆனால் ஃபைன்ன ஹைர ஜாதி, நீங்கள் செய்யக்கூடிய ஏற்பாடுகளிலேயே மிக சிறந்த ஏற்பாடுகள் தெரியுமா, நீங்கள் செய்யக்கூடிய ஏற்பாடுகளிலேயே மிக சிறந்த ஏற்பாடுகள் தெரியுமா, அத்தக்வா, தக்வா என்ற ஏற்பாடு தான் நீங்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டிய செய்யக்கூடிய ஏற்பாடுகளிலேயே மிக சிறந்த ஏற்பாடு என்கிறார். அங்கு ஒரு கடமையை அல்லாஹ் வலியுறுத்தும் பொழுது அங்கே தக்வா ஞாபகப்படுத்துகின்றான். ஒரு மூமினுக்குள் தக்வா வந்துவிடுமேனால், அல்லாஹ்வுடைய அச்சம் வந்துவிடுமேனால், இறை நம்பிக்கை, இறை அச்சம், இறை பக்தி, இறை பயம் உள்ளத்தில் வந்துவிடுமேனால், அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த மூமினுடைய ஹஜ் ரூஹுல்ல ஹஜ்ஜாக, உயிரோட்டம் உள்ள ஹஜ்ஜாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதே போன்று ஒவ்வொரு ஹராமை பற்றியும் அல்லாஹ் சொல்லும் பொழுதும், ஒவ்வொரு ஹராமை பற்றியும் சொல்லும் பொழுதும், மூமின்களே நீங்கள் தக்குவா உணர்ந்து கொள்ளுங்கள், தக்குவா வளர்த்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் உங்கள் மீது கடமையா விதி தடை விதித்திருக்கக்கூடிய இந்த ஹராமை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். இப்படித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு இடத்திலும் சகோதரர்களே நமக்கு இந்த தக்குவாவை வலியுறுத்துகின்றான், இதை அச்சத்தை வலியுறுத்துகின்றான். நான் சென்ற வாரம் உங்களுக்கு வட்டியை பற்றி சொன்னேன், அந்த வட்டி சம்பந்தப்பட்ட ஆயத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், மொழிகளே முதலில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ரப்புல் ஆலமீன் நம்மை தண்டிப்பான், நாளை மறுமையிலே அவனால் ஹராமாக்கப்பட்ட ஒரு காரியத்தை நாம் செய்துவிடுவோம் என்றால் நிச்சயமா அவனுக்கு முன்னால் தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்பதை உள்ளத்திலே பயந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட ஆரம்பித்து விட்டால், அல்லாஹ்வை பயப்பட ஆரம்பித்து விட்டால், இதை அச்சம் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டால், நீங்கள் வட்டியை விட்டு முழுமையான முறையில் விலகிக் கொள்ளலாம். அல்லாஹ் சொல்கின்றார், இத்தக்குல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி அல்லாஹ்வுடைய பயத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டு, வதரு மா பகைய மின ரிபா, இனி வரக்கூடிய காலங்களிலாவது வட்டியை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கின்றான். ஆனா ஒரு ஹராமை அல்லாஹ் நமக்கு நினைவுறுத்தும் பொழுது கூட வட்டி என்பதை அல்லாஹ் நமக்கு ஹராமாக்கி, அது எந்த ரூபத்தில் வந்தாலும், எந்த வடிவத்தில் வந்தாலும், எந்த அமைப்பில் வந்தாலும், எந்த ரூபத்தில் வந்தாலும், அது ஹராம் ஹராம் தான் என்பதை ரப்பல் ஆலமீன் நமக்கு வலியுறுத்தும் பொழுது கூட அந்த ஹராமை விட்டு விலகிக் கொள்வதற்கு அடிப்படை தேவை என்னவென்றால் அல்லாஹ்வுடைய அச்சம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய பயம் இல்லை என்றால், நாம் எத்தனை வட்டி இல்லாத வங்கிகளை உலகத்தில் உருவாக்கினாலும், எத்தனை வட்டி இல்லாத வங்கிகளை உலகத்தில் உருவாக்கினாலும், வட்டி இல்லாமல் லட்சக்கணக்கில் ஏழைகளுக்கு உதவி செய்தாலும் அவர் வட்டியை விட்டு விலகி இருக்க மாட்டார். எதுவரை உதவி செய்வாரோ அதுவரை உதவியை பெற்றுக் கொண்டே இருப்பார். எப்பொழுது உதவி நிறுத்தப்படுமோ அடுத்தபடியாக வட்டியுடைய வாசலை திறந்து விடுவார். எப்பொழுது அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்தில் இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்தில் இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய பயம் வந்துவிட்டால், அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்தில் வந்துவிட்டால், அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு பெரிய மலை போன்ற பிரச்சனையாக இருந்தாலும் ரப்பல் ஆலமீன் தீர்த்து வைப்பான். நான் இந்த மலையே வந்து என் மீது விழுந்தாலும் நான் ஹராமின் பக்கம் செல்ல மாட்டேன் என்று உள்ளத்திலே உறுதி கொண்டிருப்பான். ஆனால் நிச்சயமாக ரப்பல் ஆலமீன் அதை தீர்த்து வைப்பான் என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மையத்தகுல்லாஹ, யார் அல்லாஹ்வை பயப்படுகின்றார்களோ, யார் அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய இறை பக்தியையும் இறை அச்சத்தையும் இறை உணர்வை உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ, நாளை நம்ம அல்லாஹ்வுக்கு முன்னால் பதில் சொல்லியாக வேண்டும் என்ற பயத்தை உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்வார்களோ, யஜ்அல்லாஹு மக்ரஜன், அவருடைய எல்லா பாதைகளையும் நாம் லேசாக்கி விடுவோம், அவருடைய எல்லா பாதைகளையும் லேசாக்கி விடுவோம், யஜ்அல்லாஹு மக்ரஜன், அவருடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்போம். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, இன்னஹு லா யுக்லிஃபுல் மீஆத், அவன் ஒருபோதும் வாக்குறுதி மீற மாட்டான். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லி காட்டுகின்றான், அவன் ஒருபோதும் வாக்குறுதி மீற மாட்டான். ஆகவே மையத்தகுல்லாஹ், நீங்கள் தக்குவாவை வளர்த்துக் கொள்வீர்கள். லேசாக்கி, எல்லா பிரச்சனையும் லேசாக்கி, உங்களுடைய எல்லா பாதைகளையும் கதவுகளையும் அவன் திறந்து விட்டு யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப். நீங்கள் அறியா புறத்திலிருந்து அவன் உங்களுக்கு இரணம் அளிப்பான், நீங்கள் அறியா புறத்திலிருந்து அவன் உங்களுக்கு ரிசுக் அளிப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி ஒருபோதும் பொய்யாகாது. உலகத்திலேயே அல்லாஹ் அதை நிரூபித்து காட்டியிருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், பனி இஸ்ரவேல் காலத்திலே ஒரு மூன்று மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு மலையின் பக்கமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு மலை பிரதேசம் பக்கத்தில் மலையின் கீழே மலை அடிவாரத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று வானத்திலிருந்து மழை பெய்கின்றது. மழை பெய்தவுடன் காற்று அடிக்கின்றது. இவர்கள் மழையிலிருந்து ஒதுங்குவதற்காக அந்த மலையில் இருக்கக்கூடிய ஒரு குகையிலே போய் ஒதுங்குகின்றார்கள். மழையிலிருந்து ஒதுங்கிக் கொள்வதற்காக திடீரென்று மலையின் மேல் பகுதியிலிருந்து உருண்டு வந்த ஒரு பாலங்கள் அந்த குகையின் வாசலை அடைத்து விடுகின்றது. இவர்களுக்கு உள்ளே இருட்டு, சுவாசிப்பதற்கு காற்று இல்லை, வெளியே உதவி கேட்டு சத்தமிட்டால் வெளியே உதவி செய்வதற்கு ஆள் இல்லை. இந்த நேரத்தில் ஒரு கூச்சல் அடைந்தார்கள் மூணு பேரும் சேர்ந்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மூன்று பேரும் சேர்ந்து கூச்சல் அடைகின்றார்கள், கதை அந்த பாறாங்களை தட்டுகின்றார்கள், தள்ளுகின்றார்கள், எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. கடைசியிலே மூவரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்துக்கு வருகின்றார்கள், நாம் இங்கே இருந்து இந்த பாறைக்குள்ளே கதை இந்த குகைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு நாம் எவ்வளவுதான் மனிதர்களுடைய உதவி தேடினாலும் நமக்கு உதவி கிடைக்காது. மனிதர்களுடைய மனிதர்களை சட்டமிட்டு அழைத்தாலும் நமக்கு யாருடைய அழைப்பும் நம்முடைய அழைப்பு யாருடைய காதில் விழாது. ஆகவே நம்மை படைத்த அபுலாதத்தில் நாம் கேட்க ஆரம்பித்து விடலாம் என்று மூவரும் தீர்மானித்து அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள். கேட்பதற்கு முன்னால் தங்களுக்கு ஒரு ஆலோசனை செய்து கொள்கிறார்கள், நமது வாழ்க்கையிலே நாம் ஏதாவது ஒரு சம்பவம் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே ஏதாவது ஒரு அற்புதமான சம்பவம் செய்து நம்முடைய வாழ்க்கையிலே நடந்திருந்தால், ஏதாவது காரியத்தை அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டுமே நாடி நாம் செய்திருந்தால், அந்த காரியத்தை சொல்லி அதன் பொருட்டால் அல்லாஹ்விடத்திலே வசீலா தேடலாம். அதன் பொருட்டால் அதாவது நாம் செய்த நற்காரியங்கள் மூலமாக வசீலா தேடலாம் என்பது எல்லா உலமாக்களுடைய ஏறவித்த முடிவு. அந்த அடிப்படையிலே நாம் செய்த நல்ல அமல்களை வைத்து அல்லாஹ்விடத்தில் வசீலா தேடலாம் என்று மூன்று பேரும் தீர்மானிக்கின்றார்கள். அதிலே நான் மூன்று சம்பவத்தை சொல்வதற்கு இப்பொழுது நேரம் இல்லை, அதிலே ஒரே சம்பவத்தை மட்டும் சொல்கின்றேன். தக்வாவோடு சம்பந்தப்பட்ட சம்பவம் சகோதரர்களே, அந்த மூவரில் ஒருவர் சொல்கின்றார், யா அல்லாஹ், எனக்கு ஒரு சிறிய தந்தையின் மகள் இருந்தால், என்னை பெற்ற தாயுடைய சகோதரி மகள், அவளை நான் திருமணம் முடிப்பதற்கு அலாதானவள், அந்த பெண் மிகவும் அழகானதாக இருந்தால், நான் அவளை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், ஆனால் அவளை திருமணம் முடிப்பதற்கு எனக்கு மனமில்லை, அவளை ஹராமான முறையில் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த ஆசையை நான் அவளிடத்தில் தெரிவித்தேன், நான் அவளை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்ற அந்த என்னுடைய அந்த ஹராமான சிந்தனையை ஹராமான எண்ணத்தை அவளிடத்தில் தெரிவித்தேன், ஆனால் அவளும் அவளுடைய வறுமையின் காரணமாக ஒத்துக்கொண்டாள், என்னுடைய அந்த திட்டத்திற்கு ஒத்துக்கொண்டாள் அவளுடைய வறுமையின் காரணமாக. அவள் சொன்னால் 200 தீனார் எனக்கு கொண்டு வந்து கொடுத்து விட்டு உன்னுடைய காரியத்தை நிறைவேற்றிக் கொள் என்று சொல்லிவிட்டால், நானும் எனக்கு 200 தீனார் என்பது சாதாரண விஷயம் அல்ல, என்னை பொறுத்தால் அதுவும் மிகப்பெரிய தொகை. இருந்தாலும் அந்த பெண்ணின் மீதுள்ள மோகம், அந்த பெண்ணின் மீதுள்ள ஆசை, அவள் எப்படியாவது அடைய வேண்டும் என்ற அந்த வெறி என்னுள் ஆட்கொண்டு 200 தீனார்களை கட்டப்படுத்த ஆரம்பித்தேன், சம்பாதித்தேன், சம்பாதித்து அந்த 200 தீனாரையும் அந்த பெண்ணிடத்தில் கொண்டு ஒப்படைத்தேன். சொல்லிவிட்டு, பெண்ணே, இப்பொழுது நான் 200 தீனாரை ஒப்படைத்து விட்டேன், உன்னை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு என்று சொன்னவுடன் அந்த பெண்ணும் முழுமையாக தன்னை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாள். அவள் சொன்ன வாக்கின்படி நான் 200 தீனார் கொடுத்து விட்டேன், அவளும் என்னை ஒப்படைத்து விட்டாள். இந்த நேரத்திலே நான் எந்த விதமான தடையும் இல்லை, யாரும் இல்லை, தனி பூட்டி அறையிலே நானும் அவளும் இருக்கின்றோம். அந்த மனிதர் சொல்கின்றார், யா ரப்பல் ஆலமீன், குன்த அகூது ஹைத் யகூது அல்-காயித், அந்த காரியத்தை செய்யக்கூடியவன் எப்படி அமர்வானோ அப்படி அமர்ந்து விட்டேன், எல்லா விதமான தயாரிப்புகளும் செய்து விட்டேன். இந்த நேரத்தில் அந்த பெண்மணி சொன்னால், எபனாஹே, என்னுடைய சகோதரனே, யாஹே, என்னுடைய சகோதரனே, லா தஃப்தஹில் காத்தம, கதவை உடைத்து விடாதே, இத்தக்கல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்னால், யா அல்லாஹ், உன்னுடைய அச்சம் மட்டும்தான் என்னை தடுத்தது, உடனடியாக நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சேர்த்த அந்த 200 தீனாரையும் அவளுக்கு ஒப்படைத்து விட்டு நான் அப்படியே இருந்து வந்து விட்டேன். ஒரே காரணம் உன்னுடைய அச்சம், உன்னுடைய தக்வா. அந்த பெண் சொன்ன ஒரு வார்த்தை, இத்தக்கல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்னால், யா அல்லாஹ், எழுந்து வந்து விட்டேன் என்று அந்த மனிதர், அந்த பனு இஸ்ரவேலை சேர்ந்த மூன்று மனிதர்களில் ஒருவர் சொன்னவுடன் சகோதரர்களே, அந்த அடைபட்டிருந்த பாறை கதவு தானாக விலகுகின்றது, தானா விலகுகின்றது. அல்லாஹ் சொல்கின்றான், மையத்தக்கல்லாஹ, யார் அல்லாஹ்வை பயப்படுவார்களோ, யார் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வார்களோ, யஜ்அல்லாஹு மஹ்ரஜா, அவர் வெளியாகக்கூடிய எல்லா பாதைகளும் லேசாக்கி விடுவோம், அவர் எல்லா பிரச்சனையும் லேசாக்கி விடுவோம், அவர் எந்த பிரச்சனைக்காக ரப்பல் ஆலமீன் எடுத்து கையெழுந்துகிட்டாரோ அந்த பிரச்சனையை லேசாக்கி கொடுப்போம். வயர்ஸுக்குஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், எப்பொழுது எல்லா பிரச்சனையுமே அல்லாஹ் லேசாக்கி வைப்பானோ, மனிதர்களுடைய பிரச்சனையிலே மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் ரிஸ்குடைய பிரச்சனை, பொருளாதாரத்துல பிரச்சனை, வயர்ஸுக்குஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் கணக்கு போடாத விதத்தில், அவர் சிந்திக்காத விதத்தில், அவர் யோசிச்சிருக்க மாட்டார், ஓ இப்படி எல்லாம் அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பானா என்று, அந்த விதத்தில் எல்லாம் நாம் அவருக்கு ரிஸ்கை கொடுப்போம் என்பது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி சகோதரர்களே. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அந்த அடிப்படையில் நமக்குள் அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வோம் என்றால், நமக்குள் அல்லாஹ்வுடைய தக்வாவை, அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வோம் என்றால், பிரச்சனையிலே சாக்குவார். ஆனால் இன்று அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம், சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம் சிந்திக்க வேண்டியதில்லை தவறில்லை சகோதரர்களே. ஆனால் இன்று நம்முடைய வாலிபர்கள் குறிப்பாக இளைஞர்கள் அதிகமாக சிந்தித்து ஒரு சாதாரண ஹதீஸை எடுத்துக்கொண்டால் அதை பற்றி மணிக்கணக்கில் விவாதம் செய்கின்றார்கள், மணிக்கணக்கில் பேசுகின்றார்கள். இந்த ஹதீஸிலே அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் என்று உருவாக்கப்பட்டு விட்டது. சமுதாயத்திலே மணிக்கணக்கில் அதை பற்றி விவாதிக்க கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் அவர் அப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்டவர், அவர் பலகீனமானவர், இவர் பலமானவர், அந்த கூட்டம் சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹீஹானது, இந்த கூட்டம் சொல்லக்கூடிய ஹதீஸ் பலகீனமானது என்றெல்லாம் இன்றைய இளைஞர்களுக்கு மத்தியிலே விவாதத்திற்காக வேண்டிய ஏற்பாடு செய்யப்படுகிறது. விவாதத்திற்கான சிந்தனைகளை தூண்டப்படுகிறது. அறிவு சம்பந்தமான விஷயங்களை பற்றி அவர்களுக்கு ஊக்கமும் ஆக்கம் கொடுக்கப்படுகின்ற சகோதரர்களே. ஆனால் அது தவறல்ல. எது தவறு என்றால் அதற்கு முன்னால் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் இதை செய்ததுதான் தவறாகிவிட்டது. ஒரு குழந்தைக்கு கறியில் கறி கொடுப்பதோ இறைச்சி கொடுப்பதோ பிரியாணி கொடுப்பதோ தவறல்ல, ஊட்டச்சத்து தான். ஆனால் அதற்கு முன்னால் அந்த குழந்தை இடத்திலே செரிமானிக்கக்கூடிய சக்தி வந்துவிட்டதா என்பதை கவனித்துவிட்டு கொடுக்க வேண்டும் சகோதரர்களே. அதுபோன்று இங்கே இன்றைய வாலிபர்களுக்கு தக்வாவை ஊட்டப்படாமல், இறை அச்சத்தை ஊட்டப்படாமல் தௌஹீத் என்ற பெயரிலே மூளைக்கு வேலை கொடுக்கப்படுகின்றது, மூளைக்கு சிந்தனைக்கு வேலை கொடுக்கப்படுகின்றது, அவருடைய அறிவுக்கு வேலை கொடுக்கப்படுகின்றது. ஹதீஸ்களை பற்றி மணிக்கணக்கில் விவாதம் செய்யும்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அந்த ஹதீஸ்களை பற்றிய விவாதமும் ஹதீஸ்களை பற்றிய பேச்சுக்களும் முன்னுக்கு பின் முரணாகவும் அல்ல முன்னுக்கு பின் சமானமாகவும் மணிக்கணக்கில் சஹி என்றும் லைஃப் என்றும் அறிவுக்கு வேலை கொடுத்து பேசக்கூடியவர்கள் அந்த பேச்செல்லாம் அவர்களுடைய அறிவிலே இருக்கின்ற சகோதரர்களே. அது உள்ளத்தில் இறங்குவதில்லை, உள்ளத்தில் இறங்குவதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தக்வா ஹாஹுனா என்று சொன்னார்கள். தங்களுடைய வலதுகை பெருவிரலை நெஞ்சின் மீது குத்தி காட்டி சொன்னார்கள். அத்தக்வா ஹாஹுனா, தக்வா என்பது இங்கே இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆனால் இன்றே இளைஞர்களுக்கும் சரி முதியவர்களுக்கும் சரி அன்புக்குரிய சகோதரர்களே, தக்வாவை பற்றி சொல்லப்படாத காரணமாக, அல்லாஹ்வுடைய அச்சத்தை பற்றி சொல்லப்படாத காரணமாக மணிக்கணக்கில் குர்ஆனை பற்றி விவாதிக்கக்கூடியவர்கள், மணிக்கணக்கில் ஹதீஸை பற்றி விவாதிக்கக்கூடியவர்கள் அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய கட்டளைகளின் படியும் ஹதீஸ் சொல்லக்கூடிய கட்டளைகளின் படியும் நடக்க வேண்டும், அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இல்லாத சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் ஆகிவிட்டது எண்ணி நாம் நிச்சயமாக வருத்தப்பட வேண்டியிருக்கு சகோதரர்களே. அதனால்தான் இன்று பார்க்கின்றோம், அதனால்தான் இன்று நம்முடைய சமுதாயத்திலே பார்க்கின்றோம், இறை அச்சம் இல்லாத காரணமாக தக்குவா இல்லாத காரணமாக எப்படி எப்படிலாமா யோசிக்கின்றோம், எப்படி எப்படிலாமா சிந்திக்கின்றோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக படைத்த ரப்புலாவில் இருக்கிறான் என்பதை மறந்துவிட்டு காரண காரியங்கள் மீது நம்பிக்கை கொள்கின்றோம், உலகத்தில் இருக்கக்கூடிய காரணிகள் மீது நம்பிக்கை கொள்கிறோம், அந்த காரணிகளை உருவாக்கிய காரண கர்த்தாவாகிய ரப்புலாவின் மீது நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு அடிப்படை காரணம் சகோதரர்களே, நமக்குள் இருக்க வேண்டிய தக்குவா நாளுக்கு நாள் குறைந்து வருவதுதான். இப்போது நாம் சந்தேகம் வரலாம், அப்படி என்றால் அறிவை பற்றிய ஞானம் தேவையில்லையா, அறிவு அறிவுபூர்வமான விவாதம் தேவையில்லையா, அறிவு சம்பந்தமான சிந்தனை சம்பந்தமான விஷயங்கள் தேவையில்லையா? நிச்சயமாக தேவை சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவன் உங்களுக்கு அறிவை ஊட்டுவான், அவன் உங்களுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுப்பான், எதை எப்படி சிந்திக்க வேண்டும் என்ற தெல்ல தெளிவான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மஷூராவிலும் சூராவிலும் உட்கார்ந்து பொழுது அல்லாஹும் அல்ஹிம்னா மராஷித உமூரினா, யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான விஷயங்களை உள்ளத்தில் போடுவாயாக, அல்லாஹும் அல்ஹிம்னா மராஷித உமூரினா, யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான செய்திகளை, நேரான விஷயங்களை, சரியான விஷயங்களை எங்களுடைய உள்ளத்தில் இல்ஹாமாக போடுவாயாக, எங்களுடைய உள்ளத்திலே போடுவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டுவிட்டு அமர்வார்களே. அப்படிப்பட்ட இல்ஹாம், அப்படிப்பட்ட அல்லாஹ் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய செய்தியாக அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலே போடுவான். எப்பொழுது நாம் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வோமேனால், அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்திக் கொள்வோமேனால். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் பயான்கள் கேட்பது பெரிய விஷயம் அல்ல, புத்தகங்கள் படிப்பது பெரிய விஷயம் அல்ல, அவை எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு உட்கார்ந்து கேட்கக்கூடிய பயான் தான் பேசுபவர்களுக்கும் பலனளிக்கும், கேட்பவர்களுக்கும் பலனளிக்கும். அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு படிக்கக்கூடிய செய்திகள் தான், அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு படிக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய ஞானங்கள் தான், அப்படிப்பட்ட ஞானம் தான் நமக்கு இம்மையிலும் பலனளிக்கும், மறுமையிலும் பலனளிக்கும். இல்லை என்றால் நாம் மணிக்கணக்கில் பயான்கள் கேட்கலாம், நாவுக்கணக்கில் நூல்கள் படிக்கலாம், மணிக்கணக்கில் விவாதங்கள் செய்யலாம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால் அறிவுக்குத்தான் வேலை இருக்குமே தவிர சொல்கின்றான், இல்லை அவனுக்கு அமீர் மோமின் என்பது தெரியாது, யாரோ வழிபோக்கர் நினைத்துக் கொண்டு அவன் சொல்கின்றான், இல்லை இது என்னுடைய எஜமானுடைய ஆடு, என்னுடைய முதலாளியுடைய ஆடு, இந்த ஆட்டிலிருந்து இதை பாதுகாப்பதற்கும் வளர்ப்பதற்கும் தான் எனக்கு அவர் அனுமதி கொடுத்திருக்கிறாரே தவிர, சம்பளம் கொடுக்கிறாரே தவிர, இதிலிருந்து பால் கறப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை, எனக்கு அவர் அனுமதி கொடுக்கவில்லை, நான் இதிலிருந்து பால் கறக்க முடியாது என்று சொல்லிவிடுகின்றார். உடனே அவ்வளவு சித்தேக ரஜியல்லாஹு அந்த இடத்துல கேட்கிறார்கள், என்னப்பா முதலாளி இப்ப என்ன பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு, அவன் இங்கே இருக்கிறாரு, இங்க என்னையும் உன்னைத்தவர் யாரும் கிடையாது, நீ பால கொடுத்தா வாங்கி குடிச்சிட்டு போய போறேன், நான் யார்ட்டு சொல்ல போறேன் என்று கேட்டவுடன் அந்த சிறுவன் ஆட்டு ஆட்டு இடையே சொல்கின்றார், ஃபைனல்லா நான் இருக்கிறேன் நீங்க இருக்க. சகோதரர்களே, ஒரு ஆட்டு இடையனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆட்டு இடவு இடையன் உலக அறிவும் இடையாத ஒரு மறுமை அறிவும் இடையாத இல்லாத ஒரு ஆட்டு இடையனுக்கு இருக்கக்கூடிய தக்வா இன்று நாம் உலக அறிவிலும் மறுமை அறிவிலும் மார்க்க விஷயத்திலும் பெரும் பெரும் மேலே என்று நாம் பேசிக் கொள்கிறோமே, நம்மிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கின்றது? அதனால்தான் பெரிய பெரிய ஞானிகள் என்று தங்களை பீட்டிக் கொள்பவர்கள் கூட, பெரிய பெரிய மேதை என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் கூட நாக்கூசாமல் அடுத்தவர்களை பற்றி அவதூறு பேசுகின்றார்கள். அடுத்தவர்களை பற்றி பொய்யை இட்டு கட்டுவதிலே கொஞ்சமும் அச்சப்படுவதில்லை, கொஞ்சமும் கவலைப்படுவதில்லை. இது மிகப்பெரிய பொய்யாயிற்றே, இது மிகப்பெரிய அவதூறாயிற்றே. இதற்காக நாளைக்கு ரப்பல் ஆலமீனிடத்திலே பதில் சொல்லியாக வேண்டுமே, ரப்பல் ஆலமீன் நம்முடைய கழுத்தை பிடித்து கேள்வி கேட்பானே என்ற அச்சம் இல்லாத காரணமாக இன்று பெரும் பெரும் மேதை என்ற நினைப்பிலே உலா வந்து கொண்டு கூடிய கொண்டு உலா வந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மற்றவர்களை பற்றி அவதூறுகளை பரப்புவதிலும் அவச்சாரங்களை பேசுவதும் அநியாயங்களை பேசுவதிலும் நாக்கூசாமல் பேசிக் கொண்டிருக்கிற சூழ்நிலை நம்முடைய சமுதாயத்தில் பார்க்கின்றோம் சகோதரர்களே. காரணம் என்ன? எதனால் இந்த சூழ்நிலை? அறிவுக்கு வேலை கொடுத்தவர்கள், மூளைக்கு வேலை கொடுத்தவர்கள் இதயத்திற்கு வேலை கொடுக்கவில்லை, அறிவுக்கு வேலை கொடுத்தவர்கள் ஆன்மாவுக்கு வேலை கொடுக்கவில்லை, கல்விக்கு வேலை கொடுத்தவர்கள் இதை அச்சத்திற்கு வேலை கொடுக்கவில்லை. அதனால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கல்வி வெறும் பலனில்லாத கல்வியாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட கல்வியை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுமை நீ ஆதுபிக்க மின் இல்மின் லா யுன்ஃபா ஒமின் கல்வில் லா யக்ஷா ஒமின் அயினில் லா ததுவா. யா அல்லாஹ், கண்ணீரை வடிக்காத கண்களை விட்டு உணர்த்தி நான் பாதுகாவல் தருகின்றேன். உன்னுடைய அச்சத்தால் கண்ணீரை வடிக்காத கண்களை விட்டு பாதுகாவல் தருகின்றேன். ஒமின் கல்வில் லா யக்ஷா, உன்னை அஞ்சாத உள்ளத்தை விட்டு உணர்த்தி பாதுகாவல் தருகின்றேன். ஒமின் அயில்மின் லா யுன்ஃபா, பலனளிக்காத கல்வியை விட்டு உணர்த்தி பாதுகாவல் தருகின்றேன். பிரயோஜனம் இல்லாத கல்வியை விட்டு பாதுகாவல் தருகின்றேன். எந்த கல்வி உன்னுடைய அச்சத்தை எனக்கு ஏற்படுத்தவில்லையோ, எந்த கல்வி எனக்கு பதிலளிக்கவில்லையோ, எந்த கல்வி உன்னுடைய சிந்தனை ஏற்படுத்தவில்லையோ, அந்த கல்வி எனக்கு தேவையே இல்லை. எந்த கண்கள் உன்னுடைய அச்சத்தால் அழவில்லையோ, அந்த கண்கள் எனக்கு தேவையில்லை. எந்த உள்ளம் உன்னுடைய அச்சத்தால் நடுங்கவில்லையோ, அந்த உள்ளம் எனக்கு தேவையில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய மக்களுக்கு மத்தியிலே எந்த பஞ்சம், எத்தனை பஞ்சங்களும் இருக்கின்றன, என்னென்ன பஞ்சமும் இருக்கின்றது. அறிவு பஞ்சத்திற்கு எந்த குறைச்சலும் இல்லை. நம்முடைய சமுதாயத்தில் அறிவு பஞ்சத்திற்கு எந்த குறைச்சலும் இல்லை. உணர்வு பஞ்சத்திற்கு, இஸ்லாமிய உணர்வு பஞ்சத்திற்கு எந்த குறைச்சலும் இல்லை. ஆன்மீக பஞ்சத்திற்கு எல்லாம் எந்த குறைச்சலும் இல்லை. ஆனால் இந்த எல்லா பஞ்சங்களுக்கும் அடிப்படை பஞ்சம் என்னவென்றால் தக்வா பஞ்சம், இறையச்ச பஞ்சம். இந்த இறையச்ச பஞ்சத்தினால் தான் எல்லா விதமான பஞ்சங்களும் ஏற்படுகின்றன. இறையச்சம் நம்மளுக்கு செழுமையா வந்துவிடுமேனால், இறையச்சம் நமக்கு செழிப்பா வந்துவிடுமேனால், அன்புக்குரு சகோதரர்களே, அல்லாவால் ஏவப்பட்ட எல்லா கடமைகளையும் ஏற்று நடப்போம், அல்லாவால் விளக்கப்பட்ட எல்லா ஹராம்களை விட்டு விலகி நடப்போம். அப்படிப்பட்ட தக்வாவை ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தருள்வானேனால் அதை விட மிகப்பெரிய பாக்கியம் எதுவும் இருக்க முடியாது சகோதரர்களே. அதை விட மிகப்பெரிய பாக்கியம் எதுவும் இருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சத்தியம் செய்வது என்பது, சத்தியத்தை முறிப்பது என்பது மிகப்பெரிய பாவம். அல்லாஹ்வை சத்தியம் செய்து விட்டு அந்த சத்தியத்தை முறிப்பது என்பது மிகப்பெரிய பாவம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாவத்திலிருந்தே விதிவிலக்கு கொடுத்தார்கள், அந்த பாவத்திலிருந்தே விதிவிலக்கு கொடுத்தார்கள். நீங்கள் ஒரு சத்தியம் செய்து விட்டு அந்த சத்தியத்திலே பார்க்கின்றீர்கள், அதை முறிப்பதனால் தான் தக்வா வரும் என்றால் அந்த சத்தியத்தை முறிக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தார்கள். மன் ஹலஃப் அலா யமீனின், யாராவது ஒரு சத்தியம் செய்து விட்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், யாராவது ஒரு சத்தியம் செய்து விட்டு, சும்மரா அத்தகாலில்லாஹி மின்ஹா, பிறர் பார்க்கின்றார் அந்த சத்தியத்தை பின்பற்றுவது இறையச்சமா, சத்தியத்தை முறிப்பதினால் இறையச்சம் அதிகமாகுமா என்று பார்க்கும் பொழுது அந்த சத்தியத்தை முறிப்பதில்தான் இறையச்சம் இருக்கிறது என்று சொன்னார். ஃபல் யாத்தி தக்வா, அவர் தக்வாவை கொண்டு வரட்டும், கடைபிடிக்கட்டும். ஃபல் யஹ்னஸ் யமீனஹு, அவருடைய சத்தியத்தை முறிக்கட்டும். உதாரணமாக ஏதோ ஒரு ஆவேசத்தில் ஒருத்தர் வேகத்திலே தன்னுடைய அத்தாமா கிட்ட பேசமான சத்தியம் பண்ணிறாரு, தன்னுடைய கூட பிறந்த சகோதரிகள்கிட்ட பேசமான சத்தியம் பண்ணிறாரு. இது அல்லாஹ் மேல சத்தியமா, உன் வீட்டுக்கு வரமாட்டேன்றாரு. சகோதரியை பார்த்து, சகோதரனை பார்த்து, யாரையே பார்த்து ஏதோ தப்பான சத்தியம் பண்ணிறாரு. பிறகு இப்பொழுது ஒரு சத்தியத்தை பாதுகாக்க வேண்டுமா? அல்லாஹ் மேல் செய்த சத்தியத்தை, அல்லது பெற்றோர்களோடு சேர்ந்து வாழ்வது, உற்றார் உறவினரோடு சேர்ந்து வாழ்வது என்பது இறையச்சத்தோடு சம்பந்தப்பட்டது. அந்த இறையச்சத்தை அவர் பாதுகாக்க வேண்டுமா என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்தில் அவர் தன்னுடைய சத்தியத்தை முறிக்கட்டும், இறையச்சத்தை பேணட்டும் என்று. என்னத்திற்கு சகோதரர்களே, தக்வா என்பது ரசூல் இபாதாத், எல்லா இபாதத்துகளுக்கும் தலையானது தான், எல்லா இபாதத்துகளுக்கும் தலையானது தான். அந்த தக்வா நமக்குள் இருக்குமேனால் நிச்சயமாக ரப்பல் ஆலமீன் உலகத்திலே நம்மை மேம்பாடு அடைய வைப்பான், மறுமையிலும் மேம்பாடு அடைய வைப்பான். அப்படிப்பட்ட தக்வா நமக்கு ஏற்படுத்திக் கொள்வோமேனால் எதை கேட்கின்றோமோ, எதை பேசுகின்றோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய ஆர்வத்தை பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உடனடியாக தந்து விடுவார். இல்லை என்றால் பயான்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம், பயான்கள் செய்து கொண்டே இருப்போம், ஆனால் கணித்திரு சகோதரர்களே அமல் செய்யக்கூடிய பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. தக்வா இல்லை என்றால் ரப்பல் ஆலமீன் அந்த தக்வாவை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக, எதை அச்சத்தோடு வாழக்கூடிய பாக்கியை தந்தருள்வானாக, எதை பேசுகின்றோமோ இதை கேட்கின்றோமோ அதன்படி வாழக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.